முந்தி முந்தி விநாயகரே, முப்பத்து முக்கோடி தேவர்களே, நீர் கொடுத்த நீரையெல்லாம் நீர் கொடுத்த நிலத்துக்கே பாய்ச்ச போறேன். சீராக ஏரோட்டி பார் முழுக்க சோறு கொடுத்து காக்க போறேன். ஆதரிக்க வேணுமையா? ஏத்தம்மையா ஏத்தான், ஏலோலங்கடி ஏத்தம்மையா ஏத்தான், ஏத்தம்மையா ஏத்தான், ஏலோலங்கடி ஏத்தம்மையா ஏத்தான். எங்கப்ப ஒம்பாட்டன் உப்பாட்டன் சொத்து எது ஏத்தம்மையா ஏத்தோம், ஏலோலங்கடி ஏத்தம்மையா ஏத்தோம், ஏலோலங்கடி ஏத்தம்மையா ஏத்தோம், ஏலோலங்கடி ஏத்தம்மையா ஏத்தோம், உனக்கு ரொம்ப ஏத்தம்மையா ஏத்தோம், ஏத்தம்மையா ஏத்தோம், உனக்கு ரொம்ப ஏத்தம்மையா ஏத்தோம். உனக்கும் கூட